அன்பே உன்னால் மனம் freezing, அடடா காதல் என்றும் amazing. Excuse me, let me tell you something. நீ சிரித்தால் iPhone ட்ரிங் ட்ரிங். பேசும் அம்பு என் மேல் பாய, காதல் வந்து என்னை யார வருவாயோ என காப்பாற்ற, வந்தால் மடி சாய்வின் வாழ. என் இளமையும் இளமையும் பனித்துளி குதுகதி, எனக்கும் உனக்குமா இடைவெளி, நீ இரவிலும் இரவிலும் இமை வசி, என் பகலிலும் பகலிலும் நடுநிசி குதிரசி. அஞ்சனா கதகளி, என் இளமையும் இளமையும் பனித்துளி குதுகலி, எனக்கும் உனக்குமா இடைவெளி, நீ இரவிலும் இரவிலும் இமை வசி, என் பகலிலும் பகலிலும் நடுநிசி புதிரசி. நீ புலியும் மானும் கொண்ட ஜாதியா, உன் அழகின் மீதிதான் பூமியா.